கொட்டு கொட்டு மேளங்கொட்டு கட்டு கட்டு பாலங்கட்டு இதயத்தை இதயத்துக்கு இணைக்க பாலங்கட்டு துன்பம் இங்க ஒரு கரைதான் இன்பம் அங்க மறு கரைதான் ரெண்டுக்கும் மத்தியில ஓடும் பாலம் எது பாவம் செஞ்ச கர கழுவ நினைக்கும் பூமிதான் உணர்ந்து புட்டா நீயோ சாமிதா சாமி நரம்பெடுத்து செழுப்பான பாலம் எது குழந்த பாலாது வாரத்துல மீன் பிடிச்சு ரசிக்கும் வயசுதா எல்லாருக்கும் வேணும் அந்த குழந்த மனசுதா சொல்லடி ஞான பொண்ணு ரெண்டுக்கும் பாலம் எது பதகில முள்ளி இருக்கும் புட்டினா கட்டாதே கட்டாது பூவில் கட்டின பாலம்